திரையில இது வரலையா பாடல்? எல்லாரிடமும் இருக்கு. என்ன பாடல்யா? திரையில ஓ திரையில. சரி சரி. ஓ சரி சரி. ஒரு ஒரு நிமிஷம். நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க, நான் போட்டுடுறேன். இருபத்தி ஐந்தாவது பாடல். வெள்ளமும் பறவையும் இளங்கும் தேசைய உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவர் கள்ளரும் பெருப்புகழ் அயரத பெயர் அள்ளல் வள் உரை அயில் மன்னர் மன்னனே. இந்த பாடலில் தசரதனுடைய பெயர் சொல்லப்படும். இதற்கு முந்தைய பாடல்கள் நீங்கள் மூல நூலில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முந்தைய பாடல்கள் ஒரு வரிசையாக அமைந்த பாடல்கள். தசரதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவரும். சொல்லி வந்து தசரதனுடைய பெயரை சொல்லக்கூடிய பாடலாக இந்த பாடலில் வந்து அதையெல்லாம் வரிசையாக ஒருவனை அறிமுகப்படுத்திக் கொண்டே வந்து கடைசியில் அவன் பெயரை சொல்வது போல ஒரு முறையில் கம்பர் சொல்லி அந்த அடிப்படையில் இதற்கு முக்கிய பாடல்கள் எல்லாம் ஒரு சிறந்த அரசனை பற்றி கூறி வருவது போல வந்து அந்த அரசன் யார் என்றால் அயரதன் என்ற பெயருடைய அரசன் என்று இந்த பாடலில் அதற்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கும். அள்ளரும் பெரும் புகழ் அயரத பெயர் வள்ளல் என்று இதுவரைக்கும் சொல்லி வந்த அந்த அரசன் யார் என்றால் அள்ளரும் பெரும் புகழ் அயரத பெயர் வள்ளல் அயரதம் என்னும் பெயரை உடைய வள்ளல் அவன் அவன் தள்ளரும் பெரும் புகழ் பெற்றவனாக இருந்தான் சொல். இந்த பாசகம் கவனத்துக்குரிய தள்ளரும் பெரும் புகழ் என்று சொல்லு. பெரும் புகழ் தயரதன் என்று சொன்னால் அது எளிமையாக புரியக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக தள்ளரும் பெரும் புகழ் என்று சொல்லு. அது என்ன தள்ளரும் பெரும் புகழ்? தள்ளரும் என்றால் தள்ளுவதற்கு அறி தள்ள முடியாத பெரும் புகழ் என்று சொல்லி தள்ள முடியாத பெரும் புகழ் என்றால் இதை நாம் ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கலாம். இப்போது சங்ககாலம் தொட்டு சமீப காலம் வரைக்கும் நிறைய புலவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். புலவர்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது என்று சொல்லி லட்சக்கணக்கான புலவர்கள் தோன்றி இதில் ஆகச் சிறந்த ஒரு 100 புலவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மற்ற புலவர்களையெல்லாம் தள்ளிவிட்டு ஒரு 100 புலவர்களை நாம் தேர்ந்தது. அதில் பலரும் வந்து விடுவார். கம் பரணர், கம் கபிலர், வள்ளுவர், கம்பன், பாரதி, பாரதிதாசன் என்று ஒரு 100 பேரை நாம் தேர்ந்தெடுக்கலாம். கண்ணதாசன் என்று வரிசையாக ஒரு 100 பேரை நாம் தேர்ந்தெடுத்து விடலாம். மற்றவர்களை தள்ளிவிடும் அந்த லட்சக்கணக்கான புலவர்களை மற்றவர்களை தள்ளிவிடுவோம். ஒரு 100 பேரை நாம் தேர்ந்தெடுப்போம். 100 பேர் சிறந்தவர்கள் என்று நாம் தேர்ந்தெடுப்போம். சரி, ஆக சிறந்த 10 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அந்த தேர்ந்தெடுத்த அந்த 100 பேரில் மற்ற 90 பேர்களை நாம் தள்ளிவிடுவோம். ஒரு 10 பேரை தேர்ந்தெடுப்போம். அந்த 10 பேர்களுக்குள் கண்டிப்பாக திருவள்ளுவர் இருப்பார். திருவள்ளுவரை தள்ள முடியாது. ஏனென்றால் திருவள்ளுவர் தான் தமிழினுடைய தனித்த அடையாளமாக இருப்பார். அவரை நாம் தள்ள முடியும். மற்ற 90 பேரை தள்ளிவிடுவோம். திருவள்ளுவரை தள்ளமாம். சரி, ஆக சிறந்த 5 புலவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அந்த 10 பேர்களில் மீதி 5 பேரை தள்ளிவிடுவோம். அந்த 5 பேருக்குள்ளேயும் திருவள்ளுவர் இருப்பார். அவரை தள்ள மாட்டோம். சரி, ஆக சிறந்த 2 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் அந்த 2 பேர்களுக்குள் வள்ளுவர் இருப்பார். மற்ற 3 பேரை நாம் தள்ளிவிடுவோம். இப்படி தள்ள முடியாத நிலையில் வள்ளுவர் வந்து இருப்பார். அதான் வள்ளுவருடைய சிறப்பு. அதை போல அங்கு தயரதன் இருக்கிறான் என்று கம்பர் சொல்லியிருக்கார். ஆகச் சிறந்த மன்னவர்களை பட்டியலிட்டு காட்ட வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட சிலரை பட்டியலிட்டு காட்ட வேண்டும் என்றால் மற்றவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆனால் தள்ளப்பட முடியாத ஒரு நிலையில் எப்போதும் தசரதன் இருந்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட புகழ் அவனுக்கு இருந்தது என்று கம்பர் அந்த ஒற்றை வாக்கியத்திலேயே உரைத்து விட்டார். அது மிக சிறப்பாக அவனை சொல்லிவிடுகிறது. அல்லரும் பெரும் புகழ் தயரதன் என்று சொல்லிவிடும். அவ்வளவு புகழ் புகழுக்குரியவனாக அவன் இருப்பான். அள்ள முடியாத, அதாவது ஆகச் சிறந்த மன்னர்களை தேர்ந்தெடுக்கும் போது, புகழ் வாய்ந்த மன்னர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவன் தள்ளப்பட முடியாதவன். எவ்வளவு சிறந்தவர்களை குறைவாக தேர்ந்தெடுக்கும் போது, அது 10 பேராக இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம், அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அந்த குறைந்த எண்ணிக்கைக்குள் அவன் வந்து விடுவான். அவ்வளவு சிறப்பான பெரும் புகழ் படைத்தவனாக அவன் இருந்தான் என்று கம்பர் சொல்லுவார். அள்ளரும் பெரும் புகழ் தயரத பெயர் அள்ளல், தயரதன் என்னும் பெயருடைய அந்த வள்ளல். தசரதன் என்பது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள பெயர். தமிழ் மரபுக்கு ஏற்ப அதை தயரதன் என்று மாற்றி கம்பர் பயன்படுத்துகிறார். அந்த சகரம் எகரமாக மாறியிருக்கு. இப்படி சில வார்த்தைகள் சகரம் எகரமாக மாறும். இது நாம் வழக்கத்தில் பார்க்கக்கூடிய வசம் என்பது பயம், வசப்படுத்தினான் என்பதை வயப்படுத்தினான் என்று சொல்வார்கள். அதே போல மசானம் என்பதை மயானம் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் அந்த சொற்கள் மாற்றம் பெறும், தமிழ் மரபுக்கு ஏற்ப மாற்றம் பெறும். அந்த அடிப்படையில் தசரதன் என்பது தயரதன் என்று மாற்றம் பெற்று தயரத பெயர் வள்ளல் என்று. அவன் வள் உரை அயில் மன்னர் மன்னனே. வள் உரை அயில், அயில் என்ற வார்த்தை பொதுவாக கூர்மை என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. திருப்புகழ், கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களில், முருகனுடைய பாடல்களில் பார்த்தீர்கள் என்றால், முருகனுடைய வேலாயுதத்தை குறிப்பிடும்போது அயில் வேல் என்று பல இடங்களில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருப்பார். அயில் வேல் என்றால் கூர்மையான வேலாயுதம் என்று பொருள். இந்த அயில், அயில் என்பதே வேலை குறிக்கக்கூடியதாகவும் வரும். அயில் என்பது வேலுக்கு அடைமொழியாகவும் வரும், வேலையே குறிக்கக்கூடியதாகவும் வரும். சில இடங்களில் அப்படியும் கருணகிரிநாதர் பயன்படுத்தும். அயிலோனே என்றெல்லாம் முருகனை சொல்கிறார். அயிலோன் அதாவது வேலை உடையவன், அயிலை உடையவன் அயிலோன் என்றெல்லாம் சொல்கிறார். அயிலோன் அயிலோன் என்றெல்லாம் சொல்வார். மயிலை உடையவன் மயிலோன், அயிலை உடையவன் அயிலோன். ஆக அயில் என்பது வேலையும் குறிக்கும், வேலுக்கு அடைமொழியாக கூர்மை என்ற பொருளிலும் வரும். அயில் வேல் என்றும் வரும், அப்படியும் வரும். வேலை குறிப்பது மட்டுமல்ல, அது வாழ், வாழையும் குறிக்கக்கூடியதாக வரும் சில இடங்கள். இங்கு வாழை குறிக்கக்கூடியதாக வந்தது. வள் உரை அயில் மன்னர் மன்னனே. தோளால் செய்யப்பட்ட அந்த உரையில் பொருந்திய வாழை உடைய மன்னர் மன்னனாக அவன் திகழ்ந்தான். அந்த தசரதன் திகழ்ந்தான், தசரத பெயருடைய அந்த வள்ளல் திகழ்ந்தான் என்று சொல்கிறான். வள்ளுரை அயில் மன்னர் மன்னனே. மன்னர் மன்னன் என்றால் ராஜராஜன் என்றும், ராஜராஜன் என்ற சொல்லை நாம் அதிகமாக வழக்கத்தில் சொல்லி வருகிறோம். அந்த ராஜராஜன் என்ற சொல்லினுடைய தூய தமிழாக்கம் என்னவென்றால் மன்னர் மன்னன். ராஜராஜன் என்றால் ராஜர்களுக்கெல்லாம் ராஜன் என்று, அது தமிழ்படுத்தி சொல்லும் போது மன்னர் மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கு அம்பர் மன்னர் மன்னன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி. வள்ளரும் பெரும் புகழ் தயரத பெயர் வள்ளல். வள்ளுரை அயில் மன்னர் மன்னனே. தோளால் செய்யப்பட்ட உரையில் பொருந்திய வாழை உடைய மன்னர் மன்னனாக அவன் திகழ்ந்தான் என்று சொல்லி, வாழ் உரைக்குள்ளேயே இருந்தது என்று சொல்லும் போது ஒரு கருத்தை மறைமுகமாக சொல்லிவிடுகிறார். வாளுக்கு அங்கு வேலையே இல்லை. ஏனென்றால் அங்கு போரே இல்லை. அவனை எதிர்த்து போரிடுபவர்கள் எவனும் இல்லை, யாரும் வரவில்லை, எந்த மன்னனும் வரவில்லை. அதனால் அவன் அங்கு போர் இல்லாமல் அவனுடைய வாள் உரைக்குள் தூங்கிக் கொண்டே இருந்தது என்பது துணிக்கும் விதமாக வள் உரை அயில் மன்னர் மன்னனே என்று சொல்லிவிடுகிறார் என்று அந்த தசரதனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்தி விடும். அவனை எதிர்த்து போரிடுபவர்கள் எவரும் இல்லை, அவனுடைய வாழ் உரையிலேயே உறங்கிக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட மன்னனாக, மன்னாதி மன்னனாக அவன் இருந்தான் என்று சொல்லிவிடும். அடுத்து அவனுடைய ஆட்சியில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்பதை முன் இரண்டு அடிகளில் சொல்லியிருக்கிறேன். வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவர். அவனுடைய ஆட்சியில் சில விஷயங்கள் ஒரே போக்கில் போய்கொண்டிருந்தன. அவற்றில் எந்த மாற்றமும் இல்லை. அவை தங்களுடைய வழக்கமான அந்த இயல்பான வாழ்க்கை நிலையில் இருந்து பிரிந்து விடவில்லை, திசை மாறிவிடவில்லை. ஒரே போக்கில் அவை போய்கொண்டிருந்தன என்று சொல்கிறார். அவை எவையெல்லாம் என்றால் வெள்ளம், பறவைகள், விலங்குகள், ஏசையர்கள், ஏசையர்களுடைய உள்ளம், இவையெல்லாம் ஒரு வழியில் ஓடின என்று சொல்கிறார். அப்படி ஓடும்படியாக அவன் ஆட்சி புரித்து நின்றான் என்று சொல்கிறார். அது என்ன? வெள்ளம் ஒரு வழியில் ஓடியது என்றால் அந்த நாட்டில் அந்த நதியில் பெருக்கெடுத்து வரக்கூடிய வெள்ளமானது ஊருக்குள் புகுந்து விடவில்லை. அதற்கு முறையான வடிகால் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி அவை ஊருக்குள் புகுந்து விடாதபடி அந்த தேசத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். எப்போதும் வெள்ளம் ஆபத்தானது. தண்ணீர் நமக்கு உயிர் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரே அளவுக்கு மிச்சி பெரும் பிரவாகமாகி வெள்ளமாக வரும்போது உயிருக்கு ஆபத்தாகவும் ஆகிவிடும். ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீரே ஆபத்தாகவும் ஆகிவிடும். அது வெள்ளம் ஒரு வழியில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது நமக்கு ஆதாரமாக நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அது திசை மாறி ஊருக்குள் வந்து விட்டது என்றால் பெரிய உபத்திரமாக மாறிவிடும். சென்னையில் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு அப்படி ஒரு ஆபத்து வந்தது. ஒரு வழியில் போகக்கூடிய வெள்ளம் ஒரு வழியில் போகாமல் ஊருக்குள் புகுந்ததனால் ஊரை மிதந்தது. எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டு வீட்டுக்குள் இருந்து தெருவில் வந்து நிற்கக்கூடிய நிலைக்கு உள்ளானார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. அது அந்த வெள்ளம் ஒரு வழியில் ஓடாமல் திசை மாறி ஓடி வந்ததுதான் காரணம். அதற்கு காரணம் நிர்வாகம் சரியில்லாததுதான் காரணம். நிர்வாகம் சரியாக இருந்தது என்றால் அது அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்காது. இங்கு தசரதனுடைய ஆட்சியில் நிர்வாகம் சரியாக இருந்ததால் வெள்ளம் ஒரு வழியிலேயே ஓடி அது இறுதியாக வரும்போது ஊருக்குள் வந்துவிடவில்லை. எப்போதும் ஒரு வழியிலேயே அது ஓடியது சொல்கிறேன். அடுத்து பறவைகள் ஒரு வழியிலேயே போயினை. பறவைகளும் எப்போதும் ஒரு வழியிலேயே போக வேண்டும். அதுவும் திசை மாறிவிடக்கூடாது. அது வந்து விளைநிலத்திற்குள் புகுந்து விளைநிலத்தை எல்லாம் பாழ்படுத்திவிடக்கூடும். சில நேரங்களில் பறவைகள் இப்படிப்பட்ட பறவைகள் எல்லாம் இருக்கும். அவற்றிற்கு காட்டுக்குள்ளேயே சரியான தீனிகள் கிடைக்க வேண்டும். அந்த காட்டுக்குள் சரியான தீனிகள் கிடைக்காத போது அல்லது காட்டுக்குள் அதற்கு ஆபத்துக்கள் நேர்ந்து மனிதர்கள் அந்த காட்டை அழித்து அந்த பறவைகளுக்கு இடையூறு செய்யும் போது அவை நாட்டுக்குள் புகுந்துவிடும். அவை தங்களுடைய வழியில் இருந்து மாறி தேசத்துக்குள் புகுந்துவிடும். அப்படியெல்லாம் நடக்கவில்லை தசரதனுடைய ஆட்சி. அவையெல்லாம் ஒரு வழி போக்கிலேயே போய்கொண்டிருந்த காலையில் அவை மற்றவர்கள் எல்லாம் துயில் எழுந்து அந்த பறவைகள் எழுகின்றன. அவை இறை தேட போகின்றன. எப்போதும் போல ஒரு வழியிலேயே அவை போகின்றன. அந்த வழியில் போய் அவற்றிற்கு தேவையான இறையை அவை பெறுகின்றன. அவற்றிற்கு தேவையான இறை கிடைக்கிறது. அதனால் அவை அவற்றின் வழியில் இருந்து மாற வேண்டிய தேவை இல்லாமல் போய்விடும். அதை சொல்லுகிறார். பறவை ஒரு வழியில் ஓடிக்கொண்டே இருந்தன. அந்த வழியில் இருந்து அவை மாறவில்லை. அடுத்து சொல்கிறார், விலங்குகளும் ஒரே வழியில் போய்கொண்டிருந்தன. இன்று நாம் பார்க்கிறோம் விலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் புகுந்து விட்டதாக, யானைகள் ஊருக்குள் புகுந்து விட்டதாக, அவை அங்கு வந்து அட்டுழியம் செய்ததாக செய்திகள் நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அங்கு காடுகள் அழிக்கப்படுகின்றன. அவற்றினுடைய வாழ்விடங்கள் பாழாக்கப்படுகின்றன. அல்லது அவற்றிற்கு அங்கு காட்டுக்குள் சரியான உணவு முதலியவை கிடைக்கவில்லை. அதனால் அவை நாட்டிற்குள் வந்து அவை தங்களுடைய வழியில் இருந்து பிறழ்ந்து நாட்டுக்குள் பிரவேசித்து விடுகின்றன. தசரதனுடைய ஆட்சியில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. அவை ஒரே வழியில் போய்கொண்டிருந்தன. தங்களுடைய பாதையில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் போய்கொண்டிருந்தன. ஒரே பாதையில் போய்கொண்டிருந்தன என்று சொல்லி அடுத்து ஒன்று சொல்லியிருக்கிறார். ஏசையர்களுடைய உள்ளமும் ஒரு வழியிலேயே ஓடியது. இந்த வாசகம் கவனத்துக்குரிய ஒரு வாசகமாகும். ஏசையர்கள் என்றால் விலைமகளிர் தான். அந்த ஏசை என்பது ஒரு கெட்ட வார்த்தையாக கிராமங்களில் பெண்கள் ஒருவரை ஒருவர் திட்டும் போது பயன்படுத்திக்கொள்ளும் வார்த்தையாக அது இன்றும் வார்த்தையாக அதை கம்பர் பயன்படுத்தி தேசை என்றால் விளைமகள் விளைமகள் என்றார் தேசையர் என்றால் விளைமகள் அவர்களுடைய உள்ளம் ஒரு வழியில் போனது என்று சொல்வது கொஞ்சம் நின்று நிதானித்து பொருள் பார்க்கக்கூடிய ஒரு சொற்றொடராக இருக்கு. அது என்ன என்றால் விளைமகளிருடைய உள்ளம் எப்போதும் ஒரு நிலையில் இருக்க அவர்கள் ஒருவனோடு கூடியிருக்கிறார்கள் என்றால் அவனோடு கூடியிருக்கும் போதே அவருடைய சிந்தனை இன்னொருவனை பற்றி நினைக்கும். இவனிடம் இவ்வளவு பொருள் நாம் பெற்றோம், இன்னொருவன் வருவான் அவனிடம் இவனிடம் இருப்பதை விட இன்னும் அதிகமாக பொருள் பெறலாம் என்று அவர்களுடைய சிந்தனை ஒரு வழியில் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் விளைமகளிருடைய உள்ளம். அன்பினும் கொடியக்கனால் ஆயிரம் சிந்தையாள் என்று விவேக சிந்தாமணியில் விளைமகளிருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஆயிரம் சிந்தையாள், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அந்த விளைமகளிருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று அந்த விவேக சிந்தாமணி பாடல் சொல்லுகிறேன். அப்படி அவர்களுடைய எண்ணம் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு இவன், நாளைக்கு அவன் என்று அவர்களுடைய சிந்தனை மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கு கம்பர் என்ன சொல்கிறார் என்றால் தேசையர்களுடைய அந்த விளைமகளிர்களுடைய உள்ளம் கூட ஒரு வழியில் போய் பொறிந்து விட்டது என்று சொன்னார். ஏனென்றால் ஒருவன் வருகிறான், விளைமகளை நாடி ஒருவன் வருகிறான் என்றால் அவன் பெரும் செல்வம் படைத்தவனாக இருந்தான். அங்கு வரக்கூடிய அந்த ஆண்கள் எல்லோரும் பெரும் செல்வம் படைத்தவர்களாக இருந்தார். விளைமகளை நாடி வரக்கூடிய ஆண்கள் எல்லோரும் இப்படி ஒருவன் வந்து சேரும் போது அந்த ஒருவனிடமே அந்த விளைமகளுக்கு தேவையான எல்லா செல்வமும் கிடைத்து விடுவதனால் தன்னிறைவான எல்லா செல்வத்தையும் அந்த ஒருவனே அவளுக்கு கொடுத்து விடுவதனால் அவளுடைய மனம் இன்னொருவனை நாடி போக வேண்டிய தேவை இல்லாமல் போய்விட்டது. விளைமகளுடைய எண்ணம் இன்னொருவனை நாடி போவதற்கு காரணம் போது கிடைத்த படத்தை விட இன்னொருவனிடம் அதிக படம் கிடைக்கும் என்பதனால் தான் இன்னொருவனை நாடுகிறது அவளுடைய மனம். ஆனால் ஒருவனிடமே எல்லா செல்வமும் கிடைத்து விட்டது என்றார், இவள் எதிர்பார்த்து எல்லாம் கிடைத்து விட்டது என்றார், இன்னொருவனை அவள் நாட வேண்டிய தேவை இருக்காது, அவனிடமே அவளுடைய உள்ளம் நிலைத்திருக்கும், அந்த ஒரு வழியிலேயே அவளுடைய உள்ளம் ஓடிக்கொண்டு வேறு வழிக்கு அது போகாது என்பது துணிச்சு விதமாக இப்படி பாடி இதன் மூலம் அந்த நாட்டில் உள்ள ஆண்களினுடைய செல்வ வளத்தை அவர் சொல்லிவிடுகிறார். ஏனென்றால் விளைமகளுடைய உள்ளமே ஒருவனிடத்திலேயே மையம் கொண்டு விடுகிறது, இன்னொருவிடம் போக வேண்டிய தேவை இல்லாமல் போய்விடுகிறது. அந்த அளவிற்கு ஒருவனிடம் இருந்தே அந்த விளைமகளில் செல்வம் பெற்று விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக அந்த தேசத்தினுடைய சிறப்பை ஒரு வித்தியாசமான பாணியில் சொல்லியிருக்கிறார். வெள்ளம், பறவை, விலங்கு, தேசிய உள்ளம் இவை அனைத்தும் ஒரு வழியில் ஓடும்படியாக தசரதன் ஆட்சி புரிந்து நின்றான் என்று சொல்லி தசரதனுடைய மேன்மையை காட்டிவிடும். இவ்வாறாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். அவன் கள்ளரும் பெரும் புகழ் தயரதன் என்னும் பெயரை உடையவன் கள்ளல் மன்னாரி மன்னன். அவனுடைய ஆட்சியில் வெள்ளம், பறவை, விலங்கு, வேசையர் இவர்கள் எல்லோரும் ஒரு வழியில் தங்களுடைய சிந்தையை செலுத்தியவர்களாக இருந்தார்கள். அப்படி அவனுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இது சந்தேகங்கள் இருந்தால் தள்ளறவங்க தள்ள முடியாதேப்பா. ஆமா, தள்ள முடியாது ஐயா. அரும்ன்ற வார்த்தையை எப்படி எடுத்துக்கலாம் ஐயா? அரிய அப்படின்னு எடுத்துக்கலாமா? தள்ளறது அரிய, அரிய என்ற பொருள். அரிய, சரி. தள்ள அரிய அருமா, அது அருமை என்ற அந்த பண்பு பெயரிலிருந்து அரும் என்ற பெயரெச்சம் உருவாகும், அரிய என்ற பெயரெச்சம். ரெண்டுக்கும் அடிப்படை வேறு ஒன்று தான். அரும் அரிய ரெண்டுமே ஒரே பொருள். அரிய அரிய என்பதற்கு முடியாத எந்த ஒரு பொருளும் இருக்கு, கொஞ்சம் சிரமமானது எந்த பொருளும் அந்த காரியம் செய்வதற்கு அரியது என்று சொல்லும் போது அது செய்வதற்கு கொஞ்சம் சிரமமானது என்ற பொருளையும் தரும், செய்ய முடியாதது என்ற பொருளையும் தரும். ரெண்டு பொருளும் தரக்கூடிய வார்த்தை அரிய என்றும் இங்கு முடியாத என்ற பொருளில் வந்திருப்பதாக நாம் இருக்கிறோம். அள்ளவே முடியாத பெரும் புகழ், அள்ளிவிட முடியாது அப்படிப்பட்ட பெரும் புகழ் உடையவனாக தயரதன். கள்ள கூட்டல் அருமா? ஆமா அதேதான், அது சேரும்போது கள்ளரும். ஐயா ஐயில்ன்ற வார்த்தைக்கு என்ன சொன்னீங்க? ஒரே ஐயில்க்கு வாழ், வாழ் இந்த இடத்தில் வாழ் என்ற பொருள் கூர்மையில இல்ல வாழ்வா? கூர்மை என்ற பொருள் தான் பெரும்பாலும் அதிகமாக வரும் இலக்கியங்களில். அயில் என்பது கூர்மை என்ற பொருளில் தான் அதிகமான இடங்களில் பயந்து வந்திருக்கு. அயில் வேல், அயில் வாழ் என்றுதான் சொல்லுவார்கள். கூர்மை என்ற பொருளில் தான் அதிகமாக வரும். சில இடங்களில் அது வேலையும் குறிக்கும், வாழை வாழையும் குறிக்கும். இங்கு வாழை குறித்து வந்து அதே மாதிரி இந்த இந்த தள்ளருக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. நிறைய இந்த மேடை பேச்சின் பொழுது ஒரு ஒரு எழுத்தாளரையோ ஒரு ஒரு புலவரையோ பற்றி சொல்லும் பொழுது இவர் தவிர்க்க முடியாத புலவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது நான் எப்பயுமே எனக்கு சந்தேகமா இருக்கு, எதுக்கு இவர் தவிர்க்க முடியாததுன்னு சொல்லி வாழ்த்துறாங்க இவரை அப்படின்னு. அதாவது தவிர்க்க முயற்சி பண்றாங்க போல இருக்கு, இவரை தவிர்க்க முடியாதவர் விரும்பாம சொல்றாங்கன்னு நினைச்சிருப்பேன் நானு. தவிர்த்தல் அது அதாவது அது தள்ளுதல் தான். தவிர்க்க முடியாதவர் முடியாதவர் என்றால் தள்ள முடியாதவர். நான் சொன்னேன் அல்லவா எப்படி வள்ளுவர் தள்ள முடியாதவராக இருக்கிறார், மற்ற புலவர்களெல்லாம் தள்ளிவிடணும். ஆக சிறந்த ஒரு ஐந்து புலவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மற்ற புலவர்களெல்லாம் நாம் தள்ள வேண்டியது இருக்கும், ஆனால் வள்ளுவரை தள்ள முடியாது. அந்த ஐந்து பேருக்குள் வள்ளுவர் வந்து விட்டார். இல்லை இரண்டு பேரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மற்ற மூன்று பேரை நாம் தள்ளிவிடுவோம், வள்ளுவர் கண்டிப்பாக அங்கு நிற்பார். அந்த இரண்டு பேருக்குள் அவர் நிற்பார். ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் கூட கடைசியில் வள்ளுவர் தான் மிஞ்சுவார், அவரை நாம் தள்ள முடியாது. அவர்களுக்கு கடைசியில் ரெண்டு பேர் நிற்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், வள்ளுவரும் கம்பரும் நிற்கிறார்கள். இதில் ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக வள்ளுவரைத்தான் தேர்ந்தெடுப்போம். அது அதுதான் பெரும்பாலானவர்களுடைய தேர்வாக இருக்கும். அதை அதை போன்ற ஒரு நிலையில் தசரதன் இருந்தான், தள்ளிக்கொண்டே வந்தால் சிறந்த அரசர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதில் ஆகச்சிறந்த சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மற்றவர்களெல்லாம் தள்ளிவிட்டு கடைசியில் தசரதன் நிற்பான் என்ற பொருள்படும்படி சொல். அடுத்த பாடல் சொல்லுங்க. வைரவாள் பூணணி மடங்கள் முயம்பினார், வீரெல்லாம் தன்னுயிர் ஒப்ப ஓம்பலால், வேரிலா உலகினில் சென்று நின்று வா நின்று வாழ், வீரெல்லாம் உறைவதோர் உடம்புமாயி. இந்த பாடல் கருத்துக்கு நாம் போகும் முன்பு புறநானூற்று ஒரு பாடல் இருக்கு. மன்னவன் எப்படிப்பட்டவன், இந்த உலகத்திற்கு ஒரு மன்னவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல், மோசிக்கிறனார் என்ற புலவர் எழுதின பாடல். அந்த பாட்டினுடைய கருத்தை நாம் முதலில் உள்வாங்கிக் கொண்டு அதன் பிறகு இந்த பாட்டுக்கு வரும்போது கம்பர் என்ன மாற்றம் செய்திருக்கிறார், கம்பருடைய சிந்தனை எப்படி மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அந்த பாடலில் மோசிக்கிறனார் என்ன சொல்கிறார் என்றால், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். ஒரு தேசத்திற்கு உயிராக இருக்கக்கூடியது அங்குள்ள வளங்கள் அல்ல, பயிர் வளங்கள் அல்ல, அங்குள்ள நீர் வளங்கள் அல்ல. பொதுவாக நீர் வளம், விளை நில வளம், இதைத்தான் உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு. நீர் வளமும் விளைநில வளமும் இருந்தால் அந்த தேசம் சிறந்த தேசம், தேசத்திற்கு உயிராக இருப்பதே இந்த வளங்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு காலம் போரும் இருக்கிறது. ஆனால் அந்த அரபை மாற்றுகிறார், மோசிக்கிறார். ஒரு தேசத்திற்கு வளம் வளமா வளம் வளம் தரக்கூடிய அந்த நீர் பயிர் போன்றவை எல்லாம் உயிர் என்று சொல்ல முடியாது. ஒரு தேசத்திற்கு உயிராக இருக்கக்கூடியது அந்த தேசத்தை ஆளக்கூடிய மன்னவன் தான் என்ற அவர். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். ஒரு தேசம் எவ்வளவுதான் வளம் சிறந்ததாக இருந்தாலும், எல்லா வளங்களும் நிறைந்ததாக இருந்தாலும், சரியான மன்னவன் இல்லை என்றால் அந்த தேசம் ஒரு சிறந்த தேசமாக பரிணமிக்க முடியாது. அந்த வளங்கள் எல்லாம் நாசப்பட்டு போயிடும். அந்த வளங்களை சரியானபடியில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மன்னவன் இருந்தால்தான் அந்த தேசம் சிறந்து உயர்ந்து ஓங்க முடியும். இல்லாவிட்டால் அந்த தேசம் நாளாவட்டத்தில் அழிந்து போகக்கூடிய நிலைக்கு வந்தது. அது ஒரு மோசமான ஒரு தேசமாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகி மன்னன் தான் ஒரு தேசத்தின் உயிர், மற்றவை எல்லாம் உயிர் அல்ல என்று மோசிக்கிறனார் சொல். இங்கு கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், மன்னனை சிறப்பிக்கிறார். மன்னனை சிறப்பிக்கிற தேசத்திற்கு உயிர் என்று சொல்லாமல் தேசத்திற்கு உடம்பு என்று சொல் மாற்றி விடுகிறார். மோசிக்கிறனாருடைய கூற்றை மாற்றுகிறார். தேசத்திற்கு உயிர் என்று சொல்வதை விட்டு உடம்பு என்று சொல். செயலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆகினான். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனையும் வாழக்கூடிய ஒரு உடம்பாக அவன் இருந்தான் என்று சொல். இதன் மூலம் ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு ஒரு கருத்து புரட்சியை கம்பர் உருவாக்கு. மோசிக்கிறனார் சொன்னதில் மன்னவனுக்கு முதலிடம் முன்னிலை, ஒரு சிறப்பு நிலை கொடுக்கப்பட்டு அங்குள்ள குடிமக்களுக்கு இரண்டாம் நிலை கொடுக்கப்பட்ட ஒரு நிலை உருவாகிடுச்சு. ஆனால் கம்பர் சொல்லுவதில் குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு மன்னன் அதற்கு அடுத்த நிலைதான் என்ற ஒரு கருத்து உருவாக்கம் உருவாகி குடிமக்கள் தான் பிரதானம், மன்னன் தான் மன்னன் அதற்கு அடுத்த நிலைதான். குடிமக்களை காப்பது மன்னனுடைய பொறுப்பு. மன்னன் குடிமக்களை விட சிறந்தவன் அல்ல. குடிமக்களை காப்பது அவனுடைய பொறுப்பு, அவனுடைய கடமை. குடிமக்கள் தான் பிரதானமானவர்கள் என்ற ஒரு கருத்து துணிக்கும் விதமாக கம்பர் மக்களை முன்னிலைப்படுத்தி அரசனை கொஞ்சம் பின்னிட்டு கொண்டு வந்தது. ஆனால் புறநானூற்று பாடலில் அரசன் தான் முன்னிலையில் இருக்கிறார், அரசன் தான் சிறந்தவன் உச்சநிலை பெற்றவன் என்ற ஒரு நிலையாக அந்த பாடல் அமைந்திருக்கிறார். ஆனால் கம்பர் அதை சற்று மாற்றுகிறார், மாற்றி சொல்கிறார். செயலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆகினான். உயிரெல்லாம் உறையக்கூடிய தங்கியிருக்கக்கூடிய உடம்பை போல் அவன் இருந்தான் என்று சொல்கிறான். ஏனென்றால் உயிரை காக்கக்கூடியது உடம்பு தான். உயிரை பாதுகாக்கக்கூடியது அந்த உயிரை போஷிக்கக்கூடிய உயிருக்கு தேவையான உணவு முதலீதியை கொடுத்து அந்த உயிர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்படி செய்து கொள்வது உடம்பு தான். உடம்புதான் உயிரை தன்னுக்குள் வைத்திருந்து அதை காத்து கொண்டிருக்கிறது. அதை போல் அந்த மக்களையெல்லாம் அவன் காக்கிறான். ஒரு உடம்பு உயிரை உள்ளே தாங்கி காப்பது போல அந்த மக்களையெல்லாம் அவன் காக்கிறான் என்ற கருத்து துணிக்கும் விதமாக உயிரெல்லாம் உறைவதோ உடம்பும் ஆகினான் என்று தசரதனை பற்றி கம்பர் எடுத்துரை. செயலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிர். அந்த உயிருக்கு அடைமொழி அந்த மூன்றாவது வாசகம், செயலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிர். உலகினில் சென்று நின்று வாழ் உயிர், சென்று நின்று வாழ் உயிர். அதை இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சென்று வாழ் உயிர், நின்று வாழ் உயிர். உயிர்கள் இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். அதனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வைத்து இரண்டு விதமாக பிரிக்கலாம். இயங்கக்கூடிய உயிர்கள், இயங்காமல் அசையாமல் இருக்கக்கூடிய உயிர்கள். தாவரம் புல் பூண்டு போன்றவை எல்லாம் அசையாமல் நிற்கக்கூடிய உயிர்கள். விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், இவைகள் எல்லாம் இயங்கக்கூடிய உயிர்கள். சென்று நின்று வாழ் உயிர்கள் என்றால் சென்று வாழ் உயிர்கள், அதாவது இயங்கக்கூடிய உயிர்கள், செல்லக்கூடிய உயிர்கள். அடுத்து நின்று வாழ் உயிர்கள், அசையாமல் நிற்கக்கூடிய உயிர்கள். அந்த உயிர்கள் எல்லாம் உறையக்கூடிய உடம்பு பாய். ஆக தசரதன் வெறுமனே குடிமக்களுக்கு மட்டுமல்லாமல் பறவைகள், பட்சிகள், தாவரங்கள், பயிர்கள் புல் பூண்டுகள் எல்லாவற்றுக்குமான ஒரு அரசியலை நடத்தினார். அவற்றையெல்லாம் பாதுகாத்து அவற்றை அவற்றுக்கெல்லாம் சிறப்பான நிலையை தரக்கூடிய ஒரு மன்னவனாக அவன் இருந்தான் என்பதை கம்பர் இங்கு உணர்த்துகிறார். செயிரிலா உலகு, செயிர் என்றால் குற்றம் என்று அர்த்தம். செயிரிலா உலகம் என்றால் குற்றமற்ற உலகு. உலகு என்பது இங்கு அவன் ஆண்ட அந்த தேசத்தை குறிக்கும். அப்படிதான் நான் எடுத்துக்கணும். அவன் ஆண்ட அந்த தேச பகுதி, அந்த பூமியை குறிக்கும். செயிரிலா உலகு, குற்றமற்ற அந்த தேசத்தில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் எங்கு திணைப் பொருள்களாகவும் நிலைத்திணைப் பொருள்களாகவும் இருந்த உயிர்களெல்லாம் உழைகின்ற உடம்பாக அவன் இருந்தான் என்று சென்று நின்று வாழ் உயிர். இது ஒரு தமிழாக்கம், சராசரங்கள் என்று சொல்வார்கள். அந்த வட சொல்லுடைய தமிழாக்கம் தான் சென்று நின்று வாழ் உயிர் என்பது. சரா சரம், சரம் அசரம் இரண்டு சொற்களினுடைய சேர்க்கை தான் சராசரம். சரம் என்றால் இயங்குவது, அசரம் என்றால் இயங்காமல் நிலையாக இருப்பது. அதனால்தான் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது சராசரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அதை தமிழாக்கி இருக்கிறார் கம்பர். சென்று நின்று வாழ் உயிர் என்று சொல்லுவார். இயங்கக்கூடிய உயிர்கள் நிலைத்திருக்கக்கூடிய உயிர், அதை நிலைத்திணை உயிர்கள் என்றும் இயங்கு திணை உயிர்கள் என்றும் சொல்லக்கூடிய வழக்கமும் அதை சொல்கிறார். அப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் உறையக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய உடம்பாக தசரதன் இருந்தான் என்று அவன் ஏன் அப்படி கருதப்படுகிறான்? இந்த உயிர்கள் எல்லாம் உறையக்கூடிய உடம்பாக அவன் கருதப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அதை அந்த காரணம் என்னவென்பதை இரண்டாம் அடியில் சொல்கிறார். உயிரெல்லாம் தன் உயிர் ஒப்ப ஓம்பலால், எல்லா உயிரையும் தன் உயிருக்கு இணையாக அவன் பாதுகாத்தலால் அவன் அந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு உடம்பை போல் இருந்தான் என்று சொன்னார். காரணத்தை இரண்டாம் அடியில் சொல்லிவிட்டார். அவன் உடம்பாக இருந்தான் என்பதை கடைசி அடியில் சொன்னார். அதற்கான காரணத்தை இரண்டாம் அடியில் சொன்னார். எல்லா உயிரையும் தன் உயிருக்கு நிகராக அவன் பாதுகாக்கிறான். ஓம்பல் என்றால் பாதுகாத்தல் என்றான். அது திருக்குறளில் கூட அந்த ஓம்பல் என்ற வார்த்தை. ஒழுக்கம் ஒழுக்கம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த ஓம்பல் என்றால் பாதுகாப்பு. உயிரெல்லாம் தன் உயிர் ஒப்ப ஓம்பல, எல்லா உயிர்களையும் தன் உயிருக்கு நிகராக அவன் பாதுகாத்தலால் செயலிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆகிறான். குற்றமற்ற உலகினில் இயங்குவதாகவும் நிலையாக இருப்பதாகவும் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அவை தங்கியிருக்கக்கூடிய ஒரு உடம்பாக அவன் இருந்தான் என்று சொல்கிறார். அந்த முதல் அடியில் அவனை பற்றிய ஒரு சிறப்பை கூறுகிறார். அவன் எப்படிப்பட்டவன்? வைரவாள் பூன் அணி மடங்கள் முயம்பினான். வைரவாள் பூன், வைரம், வைரம் பதித்த பிரகாசமான ஆபரணங்களை அணிந்த சிங்கம் போன்ற வலிமை வாய்ந்தவன் என்று முதல் அடியில் சொல்கிறான். வைரவாள் பூன், வைரம் என்றால் வைரம், வைரம் என்ற அந்த ரத்தினம், அது பதிக்கப்பட்ட வாழ் பூ. வாழ் என்றால் பிரகாசம் என்றார். வாழ் என்றால் நாம் இப்போது பொதுவாக அந்த ஆயுதத்தை மட்டும்தான் நினைக்கிறோம். அந்த பொருளில் தான் நாம் பயன்படுத்துகிறோம். வாழ் என்பதற்கு பிரகாசம் என்ற பிரகாசம் பொலிவு என்றெல்லாம் பொருள். வாழற்று புற்றென்ற கண்ணும் என்று திருக்குறளில் வருகிறது. ஒரு பெண் பாடுகிறாள், என் நாயகன் பிரிந்து போய்விட்டான், அவனை நினைத்து நினைத்து நான் ஏங்குகிறேன். அவன் சென்ற நாளில் இருந்து என் கண்ணின் ஒளி மங்கி அவை பசலை படர்ந்து போய்விட்டன என்று சொல். அப்படி சொல்லும் போது வாழற்று புற்றென்ற கண்ணும் என்று அவள் சொல். வாழ் கண்கள் வாழற்று போய்விட்டன, கண்கள் பிரகாசம் அற்று போய்விட்டன என்று அவள் சொல்கிறார். ஆக வாழ் என்பதற்கு பிரகாசம் பொலிவு என்றெல்லாம் ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளில் இங்கு கம்பரும் பயன்படுத்த. வைர வாழ் பூன், பூன் என்றால் ஆபரணம், பூணப்படுவதால் அதற்கு பூன் என்று ஒரு பெயர் வந்து பூன். பூன் ஆபரணம் அணிகளம். வைர வாழ் பூன், வைரம் பதித்த பிரகாசமான ஆபரணம் அணி, அதை அந்த ஆபரணத்தை அப்படிப்பட்ட ஆபரணத்தை அணிந்திருக்கக்கூடிய மடங்கள் மொய்மினா. மடங்கள் என்றால் சிங்கம் என்று பொருள்படக்கூடிய வார்த்தை. மொயம்பு என்றால் வலிமை என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. இந்த மொயம்பு என்ற வார்த்தை பாரதி கூட பயன்படுத்தியிருக்கிறார். மொய்ப்பு வலிமை என்ற 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் என்ற இடத்தில் அந்த மொயம்பு என்ற வார்த்தை வலிமை என்ற பொருளில் வந்து மொயம்பு என்றால் வலிமை. இது பழைய இலக்கியங்களில் பல இடங்களில் பயந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போல மடங்கள் என்பது சிங்கம் என்பதற்கான தூய தமிழ் வார்த்தை. சிங்கம் என்பதை கூட சிம்மம் என்ற வட சொல்லினுடைய தமிழ் வடிவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் மடங்கள் என்பது தூய தமிழ் வார்த்தை. மடங்கள் சிங்கம். நரசிம்மத்தை பற்றி சொல்லும் போது நரசிம்மம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, திருமால் எடுத்த நரசிம்ம அவதாரம். அதை கம்பர் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்லியிருந்தார். வேறொரு பாடலில் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்லியிருந்தார். நரசிம்மம் என்பதை மானுட மடங்கள் என்று சொல்லும். நரம் நரம் அதாவது திருமால் பாதி மனித உருவாகவும் பாதி சிங்க உருவாகவும் சிங்கத்தின் தலையுடனும் மனித உடலுடனும் வந்தார். அதனால் அதற்கு அந்த அவதாரத்திற்கு நரசிம்ம அவதாரம் என்று நரம் என்றால் மானுடர், சிம்மம் என்றால் அந்த சிங்கம். அதனால் அதற்கு நரசிம்ம அவதாரம் அதை கம்பர் மிக அழகாக ஒரு இடத்தில் சொல்வார். மானுட மடங்கள் என்று சொல்வார் அந்த நரசிம்மம். ஆக மடங்கள் என்றால் சிங்கம் என்று சிங்கம் போன்ற வலிமை உடையவனாக அவன் இருந்தான். வைர வாழ் பூண் அணிந்த அவன் சிங்கம் போன்ற வலிமை உடையவனாக இருந்தான். உயிர்களை எல்லாம் தன் உயிருக்கு இணையாக நினைத்து பாதுகாத்தான். இப்படி உயிர்களை எல்லாம் தன் உயிருக்கு இணையாக நினைத்து அவன் பாதுகாத்தமையால் அவன் அந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு உடம்பாக இருந்தான் என்று கம்பர் எடுத்துரைத்து இப்படியாக அந்த தசரதனுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டியிருந்தார் கம்பர். இதில் சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கு என்ன சொன்னீங்க? செய்யிருக்கு எழுதிக்கிறது செய்யிர் என்றால் குற்றம். இது செய்யிர் என்பது கூட திருக்குறளில் பயந்து வந்திருக்கு. உயிர் உடம்பின் நீக்கியார் என்ற செய்யிர் உடம்பின் செல்லாதி வாழ்க்கை அவள் செய்யிர் என்றால் இதே போல உடம்புன்னு சொல்றது இன்னொரு விதத்துல பொருந்தும். அதாவது ஒரு இப்ப வந்து தசரதன் இறந்த பின்னர் அடுத்த அரசன் வருவான், அது போல உயிர்கள் எல்லாம் அடுத்த உடம்பில் புகுந்து விடும் அடுத்த அரசன். அதாவது உடம்பு மாறிக்கொண்டே இருக்கும், உயிர் பயணித்துக் கொண்டே இருக்கும், குடிமக்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் மன்னன் என்ற ஒருவன் மாறிக்கொண்டே இருப்பான். குடிமக்கள் என்ற அந்த மக்கள் எப்போதும் மக்கள் என்ற அந்த ஒரு பிரிவு இருந்து கொண்டே இருக்கும். மன்னர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். வந்து கொண்டே அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய உடம்பாக அவர்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்படி உயிர் ஒவ்வொரு உடம்பாக மாறிக்கொண்டே போகிறதோ அதே போல அப்படி ஒரு பொருளும் துணிக்கு வரும். சரியாக அது பொருந்த போது ஐயா இதுல உடம்பும் ஆயினான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, உடம்பு ஆயினான்னு சொல்லாம. உடம்பும் ஆயினான் என்றால் மற்ற அந்த அந்த அந்த இது வந்து அந்த உண்மை வந்து பலவற்றை தழுவுகிறது. ஏற்கனவே அவன் தாயை போன்றவன், சேயை போன்றவன், நோயை போன்றவன் என்றெல்லாம் சொன்னார் அல்லவா. இப்படியெல்லாம் இருந்தவன் இப்படியும் இருக்கிறான் என்று சொல்வது இது வந்து இறந்தது தழுகிய எச்ச உண்மை என்று சொல்வார். ஏற்கனவே அவன் இப்படி இப்படி எல்லாம் இருந்தான் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது உடம்பாகவும் அவன் இருக்கிறான் என்று கூடுதலாகவும் சொல்கிறான். அதனால் இவை அவற்றையெல்லாம் தழுவுகிறது. இது இறந்தது தழுவிய எச்ச உண்மை என்று சொல்றது. இறந்தது என்றால் கடந்து போனவை, கடந்து போனவற்றையெல்லாம் உட்கொண்டு அந்த உண்மையை சொல்கிறான். அவையாக மட்டுமல்ல இதுவாகவும் அவன் இருக்கிறான் என்பது துணிக்கு விதமாக அந்த உண்மையை அவர் பெற்ற. நன்றி. சென்று நின்று வாழ் உயிர், அதை சென்று வாழ் உயிர், நின்று வாழ் உயிர் என்று இரண்டு பிரிவாக பிரிக்கிறது. சென்று வாழ் உயிர் என்பது இயங்கக்கூடிய உயிர்கள், நின்று வாழ் உயிர்கள் என்பது நிலையாக இருக்கும். ஐயா நீங்க சராசரம்னு சொன்னீங்கல்ல ஐயா, அதுக்கும் சராசரின்ற வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல அது வேற, சராசரி என்பது வேற, சராசரம் என்பது. சரி, சராசரம் என்பது பொதுவாக அண்ட சராசரம் என்பது ஒரு நிலையில் வரும். அண்ட சராசரங்களை எல்லாம் ஆண்டவனை இயக்குகிறான். சரி, ஐயா அதே போல் வாழ்ன்றது வந்து பிரகாசம்னு சொன்னீங்க ஐயா, இந்த இடத்துல பிரகாசம்னு அதை எடுத்துக்கணுமா? அது வால் தான் இருக்கு, ஆனா அது பிரகாசம் நம்ம எடுத்துக்கணும். அதாவது அதற்கு பல பொருள்கள், வாழ் என்றால் ஆயுதத்தையும் குறிக்கும், பிரகாசத்தையும் குறிக்கும். பிரகாசம் என்ற பொருளில் தான் வந்திருக்கு. இன்று நாம் வாழ் என்று பொருள் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாழ் என்று பொருள் எடுத்து வாழை உடையவன் என்று பொருள் எடுத்தால் வைர வாழ் என்று அர்த்தமாகும். வைர வாழ், வைரத்தில் வாழ் செய்திருக்க மாட்டார். வைரத்தில் வாழ் செய்தால் அதை வைத்து, அதை அலங்காரத்துக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர அதை வைத்து அது ஒரு வீரத்தின் அடையாளமாக போரிட அது பயன்படாது. அதனால் அங்கு அதை ஆயுதமாக பொருள் எடுக்கிறதுக்கு அங்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அந்த வைரம் என்ற அடைமொழி இல்லாவிட்டால் வாழ் என்பதே வாழாயுதம் என்றே பொருள் எடுத்துக்கொண்டு வாழாயுதத்தையும் பூணக்கூடிய அணிகலனையும் உடைய என்று நாம் இரண்டு விதமாக பிரித்து பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுக்க அங்கு வாய்ப்பில்லாமல் வைரம் என்ற அடைமொழி வந்து விட்டதனால் வைரவாள் பூனணி, வைரம் பதித்த பிரகாசத்தை உடைய அணிகலனை அணிந்த சிங்கம் போன்ற வலிமையான அப்படி நாம் பொருள் எடுக்க வேண்டிய தேவை உண்டாகி. நன்றி. அடுத்த பாடல் போகும். இயனை எழுபகை எங்கும் உண்மையால் உய்பெறா தின ஒரு முழவு தோழினான் ஐயகம் முழுவதும் அறிஞன் ஓம்புவோ செய்யன காத்தினில் அரசு செய்கின்றான். ஒரு அரசன் எப்படி நாட்டை காக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த மாதிரியான பாடல்களை பார்த்து இன்றைய ஆட்சியாளர்கள் தெரிந்து கொள்வது நலம். இங்கு கம்பர் சொல்லுகிறார், தசரதன் எப்படி அவனுடைய தேசத்தை அரசாண்டான் என்பதற்கு ஒரு அற்புதமான ஓமானம் சொல்கிறார். ஒரு விவசாயி, விவசாயி என்றால் அவன் ஏழை விவசாயி, ஏழை விவசாயி அவனுக்கு மிக குறைந்த அளவே நிலம் இருக்கிறது. அதில் விளையக்கூடிய விளைச்சல் தான் அவனுடைய வாழ்க்கை ஆதாரம். அந்த விளைச்சல் பாழாகி விட்டாலோ அல்லது சரியாக விளையாமல் போய்விட்டாலோ அவனுக்கு அந்த வருடமே துன்பகரமான வருடமாக மாறிவிடும். அவன் மிகவும் ஏழ்மையில் துயரப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும். அப்படி குறைந்த நிலைக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி அதில் பயிரிட்டால், அந்த நிலத்தில் பயிரிட்டால் அதை எப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பான், அப்படி பாதுகாத்தான் தன்னுடைய தேசத்தை தசரதன் என்று இந்த பாடலில் கம்பர் சொல்லியிருந்தார். ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள், நிலக்கிழார்கள், ஜமீன்தார்கள் ஒரு ஒரு நிலத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் ஒரு ஏழை விவசாயி பாதுகாக்கிற அளவுக்கு பாதுகாக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எக்கச்சக்க நிலப்புலன்கள் இருக்கும். ஒரு நிலத்தில் சரியாக விளைச்சல் கிடைக்காவிட்டால் இன்னொரு நிலத்தில் வரக்கூடிய விளைச்சலை வைத்து அவர்கள் ஈடு கட்டி விடுவார். அவர்களுக்கு விளைச்சல் சரியாக வராவிட்டாலும் பெரிதாக பாதிப்பு ஏற்படாது. ஆனால் கொஞ்ச நிலம்தான் வைத்திருக்கிறார், காணி நிலம்தான் வைத்திருக்கிறார் ஒரு ஏழை விவசாயி. அவன் அதில் பயிரிட்டு இருக்கிறான், அப்படியானால் அவன் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த பயிரை பாதுகாப்பான், அந்த அளவு கண்ணும் கருத்துமாக தன்னுடைய குடிமக்களை தசரதன் பாதுகாத்தான் என்று இந்த பாடலில் கம்பர் எடுத்துரை. வையகம் முழுவதும் பரிஞன் ஓம்புவோர், பரிஞன் பரியவன் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை, பரியவன் என்று இப்போது நாம் பொதுவாக வழக்கத்தில் பயன்படுத்துவோம். கடைசியில் விகுதி தான் வேறு, நாம் இப்போது பயன்படுத்துவதில் பரியவன், பரியவன் அந்த அண் என்ற விகுதியை நாம் பயன்படுத்துவோம். இங்கு ஞ ஞ என்ற அந்த விகுதியை அவர் பயன்படுத்தும், பரிஞன் என்ற வையகம் முழுவதும் பரிஞன் ஓம்புவோர் செய்யென காத்து இனித அரசு செய்வார். வையகம் முழுவதும் அந்த பூமி முழுவதையும் அவன் ஆளக்கூடிய அந்த தேசம் முழுவதையும், வையகம் என்றால் உலகம் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை, நாம் உலகம் என்று பொருள் எடுக்கக்கூடாது, அவன் ஆளக்கூடிய அந்த தேசம். பொதுவாக கவிஞர்கள் இப்படி பாடுவது வழக்கம், தேசத்தை ஆள்பவனையே உலகத்தை ஆள்பவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் வையகம் முழுவதையும் என்று கம்பர் இங்கு சொல்லியிருக்கிறார். அவன் ஆளக்கூடிய அந்த தேசம் முழுவதையும் பரிஞன் ஓம்பு ஓஸ், ஒரு குடியானவன், ஏழை குடியானவன் ஓம்பக்கூடிய, அதாவது பாதுகாக்கக்கூடிய, ஓம்புதல் என்றால் பாதுகாத்த, அந்த ஓம்புதல் என்ற வார்த்தையை நாம் ஏற்கனவே பார்த்தோம், பாதுகாக்கின்ற ஒரு செய்யென காத்து, செய் என்றால் விளைநிலம் என்றார். இது ஏதோ கடினமான சொல் போல தெரியும், ஆனால் நடைமுறையில் இப்போது கூட நாம் அதை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இன்னொரு வார்த்தையோடு இணைத்து பயன்படுத்தும், நன்செய் நிலம் புன்செய் நிலம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அங்கு செய் என்பது அந்த விளை நிலம் என்ற பொருளில் தான் வருகிறது. நன்செய் நிலம், நெற்பயிர் முதலானவை விளையக்கூடிய இடத்தை நன்செய் நிலம் என்று சொல்கிறோம், கரும்பு சோளம் முதலியவை விளையக்கூடிய இடத்தை புன்செய் நிலம் என்று சொல்கிறோம். அங்கு அந்த செய் என்பது அந்த விளை நிலத்தை குறி வார்த்தையாக இருக்கும். அந்த நன்செய் புன்செய் என்பதுதான் நஞ்சை புன்செய் என்று பிரிந்து வழங்குகிறது, அது மருவி வழங்குகிறது. நன்செய் புன்செய் அங்கு செய் என்பது எப்படி விளைநிலத்தை, அதே போல இந்த இடத்திலும் விளைநிலத்தை குறிக்கும் விதமாக செய் என்ற வார்த்தை வந்தது. வரிஞன் ஓம்புவோர் செய்யென காத்து, ஒரு வறியவன் பாதுகாக்கக்கூடிய விளைநிலத்தை போல காத்து, தன்னுடைய நாட்டை காத்து இனிது அரசு செய்கின்றான், இனிமையாக அந்த தசரதன் அரசு செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்ற. இங்கு நிகழ்வு காலத்தில் குறிப்பிடுகிறார், செய்கின்றான் அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டு அவன் அரசாண்டான், செய்தான் என்று இருக்க வேண்டும், இறந்த காலத்தில் இருக்க வேண்டும், ஆனால் செய்கின்றான் என்று நிகழ்வு காலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் கம்பர். இதை இப்படி சொல்லுவது ஒரு வழக்கம்தான், கடந்த காலத்தில் நடந்ததையும் நிகழ்வு காலத்தில் நம் கண்முன்பு நடப்பது போல காட்டுவது புலவர்களுடைய வழக்கம். இதை ஆங்கிலத்தில் ஹிஸ்டாரிக்கல் பிரசன்ட் என்று சொல்வார், அப்படி அதாவது பழைய சம்பவத்தையும் இப்போது நடப்பது போல சொல்வது, அப்படி சொல்லியிருக்கிறார் இங்கு கம்பர். அப்படியே தசரதன் அரசாண்டு கொண்டிருப்பது போல ஒரு காட்சியை நம் கண்முன்பு காட்டுவதற்காக நிகழ்வு காலத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அரசு செய்கின்றார், எய்யென எழுபகை எங்கும் இன்மையால் மொய்பெறா தினவுரு முழவு தோழினான். இந்த ரெண்டு அடிகளும் தசரதனை பற்றி குறிக்கும். அப்படிப்பட்ட தசரதன் ஒரு குடியானவன், ஒரு ஏழை குடியானவன் ஆக்கின்ற ஒரு விளைநிலத்தை போல தேசத்தை காத்தான் என்று பின் இரண்டு அடிகளில் சொல்கிறார். முன் இரண்டு அடிகளில் அந்த தசரதனை குறிப்பிடுகிறார். தசரதன் எப்படிப்பட்டவன் என்றால், எய்யென எழுபகை எங்கும் இன்மையால் மொய் பெறா தினவுரு முழவு தோழினான். எய் என எழுபகை, அதாவது அவனை எதிர்த்து வந்து அவன் மீது எய்யுங்கள், அம்பை எய்யுங்கள், பிரயோகிங்கள் என்று சொல்லக்கூடிய பகை அவனுக்கு எங்கேயும் இல்லை. அப்படி இல்லாததனால் போரே அவனுக்கு கிடைக்கவில்லை. பகை இருந்தால்தானே போர் வரும், அவனுக்கு பகையே இல்லை என்பதனால் போரே அவனுக்கு கிடைக்கவில்லை. போர் அவனுக்கு கிடைக்கவில்லை என்பதனால் அவனுடைய தோள்கள் தினவுரைகின்றன. பொதுவாக வீரருடைய தோள்கள் தினவுறும் என்று சொல்வது ஒரு வழக்கம், இலக்கிய வழக்கம். அதாவது வீரர்களுக்கு எப்போதும் ஏதாவது சண்டை செய்ய வேண்டும், முக்கி மோத வேண்டும், பகைவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உழுசு கொந்தளித்து கொண்டே இருக்கும். அப்படி கொந்தளிப்பின் காரணமாக அவர்கள் மனம் போரை நாடிக்கொண்டே இருக்கும். அப்படி போர் கிடைக்காவிட்டால் அவர்களுடைய அந்த தோள்கள் கிணவு எடுக்கும் என்று சொல்வார். கிணவு எடுத்தல் என்றால் அரிப்பு எடுத்தல் என்று அர்த்தம். அதை நாம் கிணவு என்றால் அரிப்பு என்று சொல்கிறோம். தோள்கள் கிணவு எடுக்கும் என்றால் போர்களுக்காக அதை ஏங்குகின்றன என்றார். அதை அப்படி ஒரு உருவப்படுத்தி சொல்கிறார். அரிப்பு என்றால் ஏதோ சொறி சிறங்கு வந்து அரிப்பு வரையக்கூடிய அந்த அரிப்பு அல்ல. தோள்கள் கிணவு எடுக்கிறது என்றால் போருக்காக அவை அப்படி முறுக்கேறி கொண்டு இருக்கின்றன. சும்மா இருக்க முடியவில்லை அவர்களால். சண்டை வராதா என்ற ஒரு அவிப்பு அவர்களுக்குள் இருக்கிறது. அதை சொல்வதற்காக அந்த கிணவு என்ற வார்த்தையை கம்பர் இங்கு பயன்படுத்தும். அவனுக்கு போரே கிடைக்கவில்லை. ஏனென்றால் பகையே அவனுக்கு இல்லை. பகைவர்கள் யாரும் இல்லை என்பதனால் அவனுக்கு போர் கிடைக்கவில்லை. அதனால் மொய் பெறா தினவுரு முழவு தோழினான். மொய் மொய் என்றால் போர் என்றார். மொய் பெறா போர் பெறாத போரை பெறாத தினவுரு அதனால் தினவு எடுக்கின்ற முழவு தோழினான். மத்தளம் போன்ற தோள்களை உடைய அது மத்தளம் என்பது அந்த வடிவத்திற்கு தோள்களினுடைய வடிவத்திற்கு ஓமானமாக வந்தது. அந்த தோல் உருண்டு திரண்டு இருப்பதை பார்த்தால் மத்தளம் போன்றே காட்சிகள். நீங்கள் நல்ல கட்டுமஸ்தான ஆண்களுடைய அந்த அந்த கை அமைப்பை நீங்கள் பார்த்தால் ஒரு மத்தளம் போலவே இருக்கும். அந்த அந்த அளவிற்கு அவனுடைய உடல் நல்ல கம்பீரமாக கட்டுமஸ்தாக இருந்தது என்பதை சொல்வதற்கு உழவு தோழினான் என்று சொல்வோம். உழவு என்றால் மத்தளம். மத்தளம் போன்ற தோள்களை உடைய அந்த தசரதன், போர் பெறாமல் கிணவெடுக்கின்ற தோள்களை உடைய அந்த தசரதன் பையகம் முழுவதையும் ஒரு ஏழை விவசாயி காக்கின்ற நிலத்தை போல காத்தான், காத்து அரசாட்சி செய்தான் என்று சொல்லி இதுதான் இந்த பாடலின். இது சந்தேகங்கள் ஐயா. மொய்னா வந்து போர்னு சொன்னீங்களா? போர் இது சங்க இலக்கியங்கள் எல்லாம் வந்து புறப்பொருள் வெண்பாமலை மொய் என்று போர். இப்போது மொய் என்பது மொய்த்தல் என்ற பொருளில் நாம் பயன்படுத்தும். ஈக்கள் மொய்த்தன, மக்கள் எல்லாம் அந்த இடத்தில் போய்விட்டார்கள் என்று பயன்படுத்தி. போரும் ஒரு விதத்தில் மொய்த்தல் தானே. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எல்லா வீரர்களும் போய் மொய்த்து ஒருவர் தாக்கி கொள்ளுகிறார். அந்த அடிப்படையில் மொய் என்பது போரை குறிப்பதாக வந்ததாக நாம் கொண்டாடும் பொழுது. எழுப்பகை வந்து வினைத்தொகையா? வினைத்தொகை. எய் என எழுப்பது, எய் அம்பை எய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே என்று கூவிக்கொண்டே எழுகின்ற பகை. அப்படிப்பட்ட பகை எங்கும் இன்மையா, எந்த திசையிலும் அவனுக்கு இல்லை. எந்த திசையில் இருந்து அவனுக்கு பகை வரவில்லை. அதனால் அவனுடைய தோள்கள் திணவெடுக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் வீரர்களுக்கு போர் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். நமது சங்க கால போர் மறவர்களை பற்றி சொல்வார்கள். பொழுது விடிந்தால் புறநானூறு, அந்தி சாய்ந்தால் அகநானூறு என்று சொல்லுவார்கள். அதாவது காலை விடிந்து விட்டால் போர்க்களத்திற்கு கிளம்பி விடுவார், அஞ்சு சாய்ந்து விட்டால் காதல் வாழ்க்கையை தொடங்கி விடுவார். அதை குறிப்பிடும் விதமாக தொழுது விடிந்தால் புறநானூறு, அஞ்சு சாய்ந்தால் அகநானூறு என்று குறிப்பிடுவார். வீரர்களுடைய தன்மை அது, எப்போதும் போரிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் அப்படி குறிப்பார்கள். அதனால்தான் அந்த காலத்தில் அவ்வளவு போர்கள் இருந்திருக்கு. அது ஒரு வீரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. போர்க்களத்தில் மரணம் அடைவதும் போர்க்களத்தில் புண்படுவதும் வீரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. அதனால் அவர்கள் போரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். போர் என்றால் பயந்து ஒதுங்குபவர்களாக, போர் வரக்கூடாது என்று கருதுபவர்களாக அவர்கள் இல்லை. போர் வராதா என்று ஏங்குபவர்களாக அவர்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த தன்மை இருந்தது. அது ஒரு வீரத்தின் வெளிப்பாடாக அவர்கள் கருதியதால் அந்த தன்மை உடையவர்களாக அவர்கள். அப்படிப்பட்டவனாக தசரதனும் இருக்கிறான் என்பதை சொல்லும் விதமாக திணவுரு தோள் என்று சொல்லியிருந்தேன். திணவெடுக்கின்றன அவனுடைய தோள். ஐயா, முழவுன்றதுக்கு மத்தளம்னு சொன்னீங்களே? ஆமா. நன்சை புன்செய்க்கு நன் செய் அப்படின்னா நன்மைக்கு என்ன புண்ணுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்காய்? நன்செய் புன்செய், நன்செய் என்பது அது நன்மை கூட்டல் செய் நன்செய்னு வருது, புண்மை கூட்டல் செய் புன்செய் என்று வந்திருக்கு. அது அந்த நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து அதை சொல்லியிருக்கு. நெற்பயிர்கள் விளையக்கூடிய நிலத்தை நன்செய் என்றும், இது சோளம் போன்ற பயிர்கள் விளையக்கூடிய நிலத்தை புன்செய் என்றும் சொல்லுவோம். அது நம்ம கொஞ்சம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தெரிந்தவர்களிடம் நாம் அதை கொஞ்சம் கேட்டு தெளிவு பெற வேண்டும். ஏன் அந்த அடிப்படையில் சொன்னார்கள்? அதே போல அங்கே வந்து உணவு செய்கிறார்கள், அதனால் செய் நிலம் அப்படின்னு வச்சுக்கலாம். உணவு செய்கிறார்கள் அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன், அதை செய்கிறார்கள், உணவுப் பொருளை செய்யக்கூடிய இடம் என்பதனால் அதை செய் என்று சொன்னோம். அப்படி நம்ம ஆனால் அப்படி அப்படி அந்த அடிப்படையில் தான் அதற்கு அந்த பெயர் வந்ததா என்று நாம் உறுதிப்பட சொல்ல முடியாது. யூகத்தின் அடிப்படையில் அப்படி கூட இருக்கலாம். உணவு செய்யப்படுகிறது என்பதனால், விளைபொருள்கள் செய்யப்படுகின்றன என்பதனால் அவற்றிற்கு செய் என்ற பொருள். பொதுவாக செய்யுள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா பாடல்களை எல்லாம், செய்யுள். இந்த செய்யுள் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், இவை செய்யப்படுகின்றன, புலவர்களால் செய்யப்படுவதனால் இதற்கு செய்யுள் என்ற பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அந்த விளை நிலத்திற்கும் அப்படி பெயர் வந்தது என்று கூட நான் சொல்லுவேன். ஐயா, புண்மைக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க ஐயா? புன்செயல புண்மை கூட்டல் செய்யு என்பது எப்படி என்றால் சிறியது என்றார். புண்மை சிறியது. சிறுதானியம் மாதிரி வருது, சோளம்னா சிறுதானியம். அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்களா? கொஞ்சம் அதை கேட்டுதான் தெளிவு. தினவுக்கு என்ன சொன்னீங்க? தினவு, தினவு என்றால் பொதுவாக அது அரிப்பு என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. ஆனால் இங்கு தோளில் அரிப்பு வந்துவிட்டு என்ற அர்த்தம் அல்ல. ஏங்குது அந்த தோள்கள் போர் கிடைக்காதா என்ற ஒரு துடிப்பு நிலையில் இருக்கிறது. அவனுடைய மன உணர்வை அந்த தோள் மீது ஏற்றி சொல்லியிருக்கிறார் என்று நான் விடுவேன். இப்போது அந்த அதாவது புத்தகங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களுக்கு புத்தகம் வந்து கையில் கிடைக்காவிட்டால், புத்தகம் ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது படிப்பதற்கு நல்ல புத்தகம் கிடைக்காதா என்ற ஒரு திணவு உண்டாகும். அதே போல போதை வஸ்துகள் படிப்பு பயன்படுத்துபவர்களுக்கு போதை வஸ்துகள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்காவிட்டால் ஒரு தவிப்பும் துடிப்பும் வந்துவிடும், அது கிடைக்காதா என்ற ஒரு நிலைக்கு உள்ளாகிவிடும். அதே போல வீரர்களும் போர் கிடைக்காவிட்டால் போர் கிடைக்கவில்லையே என்ற ஒரு தவிப்புக்கும் துடிப்புக்கும் உள்ளாகிவிடுவார். அந்த நிலையைத்தான் திணவு என்று குறிப்பிடும். நேரம் ஆகிவிட்டதுல இந்த பாடல்ல நிறுத்திக்கலாமா? இல்ல அதுக்குள்ள நேரம் ஆகிவிட்டது. இன்னொரு பாடல் ஒரே ஒரு பாடல். ஆயிடை பருவவன் தடைந்த எல்லையின் ஆயிரும் குழிமகள் மகிழ்வின் ஓங்கிட வேய்புணர் பூசமும் விண்ணுள்ளோர் புகழ் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே. இது திரு அவதார படவன் ராமன் பிறப்பதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்று போகும். அவதாரம் என்று இந்த படலத்திற்கு தலைப்பு வைத்திருக்கிறார். அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குதல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அது ஒரு வடமொழி வார்த்தை. மேலிருந்து கீழே இறங்கு, மேலிருந்து தெய்வங்கள் தான் இறங்கி வரும், தெய்வ சக்திகள் தான் இறங்கி வரும். அப்படி ஒரு தெய்வ சக்தியாக இறங்கி வந்தவன் ராமன் என்பதை குறிப்பிடும் விதமாக திரு அவதார படலம் என்று இந்த பகுதிக்கு பெயர் அமைத்திருக்கிறார். இந்த பகுதியை பற்றி நாம் கொஞ்சம் வரலாறு, முந்தைய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தசரதன் வெகுகாலம் பிள்ளை இல்லாமல் அவன் வருந்துகிறான். வருந்திய பிறகு அவன் ஒரு யாகம் செய்கிறான். உத்தரகாமேஷ்டி என்ற ஒரு யாகம் செய்கிறான். அந்த யாகத்தில் ஒரு பூதம் தோன்றி ஒரு பாயாசத்தை கொடுக்கிறான். அதை அவன் தன்னுடைய மனைவியருக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். அந்த மூன்று மனைவிகளும் அதை பகிர்ந்து உண்ணுகிறார்கள். பகிர்ந்து உண்ட பிறகு அவர்களுக்கு பிள்ளை பேறு வாய்க்கிறது. வாய்த்த பிறகு முதல் குழந்தையாக ராமன் பிறக்கிறான் என்று அந்த வரலாறு சொல்லும். அந்த வரலாறு எல்லாம் விடுபட்டு விட்டு ராமன் பிறந்த இடத்திற்கு இங்கு வந்து விட்டார். இது ஒரு தொகுப்பு நூல் என்பதனால் அந்த பகுதியெல்லாம் விட்டு விட்டு இந்த இடத்திற்கு வந்து விட்டார். ராமன் பிறக்க ராமன் பிறந்த போது என்ன நிலை இருந்தது, என்ன கிரக அமைப்பு இருந்தது, என்ன வானியல் நிலை இருந்தது என்பதை இந்த பாடலில் சொல்லி ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லை, அதாவது பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த பக்குவமான காலகட்டம் வந்து சேர்ந்த அந்த போர் அந்த எல்லையில் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த எல்லை என்றால் அந்த பகுதி அந்த காலகட்டத்தில் ஆயிடை ஆயிடை அவ்விடத்தில் என்றார். அவ்விடத்தில் ஆயிடை என்றால் அவ்விடத்தில் பருவம் வந்து அடைந்த எல்லை, அதாவது பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த காலம் வந்து அடைந்த அந்த கால எல்லையில் கால முடிவில் பருவ அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த கால எல்லை முடிவில் மாயிரும் குவிமகள் மகிழ்வில் ஓங்கிட இந்த பெரிய பூமாதேவியானது, இந்த பெரிய பூமி கூடிய தேவதையாகிய அந்த பூமாதேவியான மா இரும் என்றால் மிகப்பெரிய என்றார். மா என்றாலும் இரும் என்றாலும் ஒரே சொல், ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். அதை நாம் ஒரு பொருள் பன்மொழி என்று நாம் சொல்லுவோம். ஒரே பொருள் தரக்கூடிய இரு வார்த்தை மா இரும். புவிமகள் பெரிய அந்த பூமாதேவியானவள் மகிழ்வின் ஓங்கிட பூமாதேவி மகிழ்ச்சி அடைகிறாளாம் அடைகிறாளாம். ஏனென்றால் ஒரு அவதாரம் நிகழ்கிறது பூமியில், அதனால் பூமியில் உள்ள தீமைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு நன்மைகள் மேலோங்கும். பூமியினுடைய பாரம் குறையும், பாரம் குறைந்து தன்னுடைய சுமை இறக்கி வைக்கப்படும் என்ற அடிப்படையில் அந்த பூமாதேவி மகிழ்ச்சியில் மிகவும் ஓங்கினாள் என்று சொல்லி புவிமகள் மகிழ்வின் ஓங்கிட ஏய் புதர் பூசமும் விண்ணுள்ளோர் புகழ் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே. புனர்பூச நட்சத்திரமும் தேவர்களும் புகழக்கூடிய கற்கடக ராசியை லக்கினமாகவும் கொண்டு அவன் பிறக்கிறான். அந்த நேரத்தில் அந்த புனர்பூசமும் கற்கடகமும் எழுந்து துள்ளவே, அவை துள்ளுகின்றனவா? ஏன் துள்ளுகின்றன? அந்த நட்சத்திரமும் அந்த ராசியும் துள்ளுகின்றனவா? ஏன் துள்ளுகின்றன என்றால் தன் காலகட்டத்தில் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்க காலகட்டத்தில், அதாவது புனர்பூசமாகிய தான் நடக்கின்ற காலகட்டத்தில் கற்கடகமாகிய தான் நடப்பில் இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு அவதாரம் நிகழ்கிறதே என்ற அந்த பெருமையில் அந்த நட்சத்திரமும் அந்த ராசியும் மகிழ்ச்சியால் எழுந்து துள்ளுகின்றனவாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவன் பிறந்தான் என்று அடுத்த பாடலில் சொல்லுவார். இந்த பாடலோடு நான் அவன் பிறந்தபோது புனர்பூச நட்சத்திரம் இருந்தது, தூய கற்கடகம் இருந்தது. கற்கடகம் கடக பொதுவாக கடகராசி என்று சொல்லுவார், கடகராசி கடக லக்னம் என்றெல்லாம் சொல்லுவார். கற்கடகம் என்பது அந்த கடகம் என்பதனுடைய முழு வடிவம், அதை சுருக்கமாக கடகம் என்று சொல்லுவார். கற்கடக ராசி அது ஒரு நண்டு வடிவில் இருப்பதனால் அதற்கு கடகம், கடகம் என்றால் நண்டு என்று பொருள், நன்று என்று பொருள். அது அந்த ராசி நண்டு வடிவில் இருப்பதனால் அதற்கு கடக ராசி. அந்த கடக ராசியும் புனர்பூச நட்சத்திரமும் ஒன்று கூடிய அந்த வேளையில் அவன் பிறந்தால், அந்த வேளையில் அவை அவன் பிறந்ததனால் அந்த புனர்பூச நட்சத்திரமும் அந்த கடகராசியும் மகிழ்ச்சியால் எழுந்து துள்ளுகின்றன. பூமாதேவியும் மிகவும் மகிழ்ச்சியால் மனம் பூரிக்கிறாள். அந்த நேரத்தில் அவன் பிறக்கிறான் என்று அடுத்த பாடலில் சொல்லியிருக்கான். நான் அடுத்த பாடலை அடுத்த வாரம் சந்தேகங்கள் ஐயா வேய் புனர் பூசம்னு சொல்லும்போது வேய்னா என்ன குறிக்குது? வே என்பது அந்த புனர்பூசத்திற்கு ஒரு அடைமொழியாக வந்திருக்கு. அந்த எதுகை மோனைகளுக்கு ஏற்றபடி சில அடைமொழிகள் எல்லாம் சேர்த்துக் கொள்வார். அதற்கு நாம் சிறப்பாக பொருள் பார்த்து நம் ரொம்பவும் மெனக்கெட வேண்டியதில்லை. வேய் என்றால் அலங்கரித்தல் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. வேய் புனர்பூசம் என்றால் அலங்காரமான புனர்பூசம் என்று அவர் சொல்லுவார். அந்த மாதிரி குறிக்கும் ஒரு காலத்தையும் குறிக்கும். அந்த இடத்தில் அந்த சமயத்தில் ரெண்டு பொருளும் தரும் விதமாக அந்த சொல் இருக்கிறது. என்ற சுட்டு சொல்லோடு இடை என்ற அந்த சொல் சேரும் போது அது ஆயிடை என்று புணர்கிறது. என்பது அப்படியிடம் இப்பிடம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அப்ப என் இப்ப என் என்ற ஒரு சுட்டு சொல் வருகிறது அல்லவா. அந்த சுட்டு சொல்லோடு இடை என்ற அந்த சொல் சேரும் போது ஆயிடை என்று புணர்கிறது. அது ஒரு புணர்ச்சி, வித்தியாசமான ஒரு புணர்ச்சி. சில சொற்கள் இப்படி வித்தியாசமாக புணரும், இப்படி வித்தியாசமாக புணர்ந்திருக்கிறது அந்த இரண்டு சொற்களும் ஆயிடை என்று புணர்ச்சி. அதற்கு அந்த இடத்தில் என்று பொருள். இடை என்றால் இடம். அந்த இடத்தில் என்பது நான் அந்த அயோத்தியில் என்று. ஐயா அந்த அடைந்த எல்லை என்ன போட்டிருக்குல்ல ஐயா, எல்லை என்ன இங்க என்ன குறிக்குது? எல்லை என்றால் அந்த கால எல்லை. எல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை நாம் சொல்கிறோம் அல்லவா. பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் 10 மாதம் எல்லை. அந்த எல்லை, அந்த எல்லை வந்து சேர்ந்தது. சரி, இந்த பாடல் முற்று பெறவில்லை. இது ஒரு எச்சமாக நிற்கிறது. அடுத்த பாடலில் அது தொடர்ந்து போகும். இவையெல்லாம் எழுந்து துள்ள என்ன நடந்தது என்பதை அடுத்த பாடலில் முற்றாக சொல்லும். மாயிரும் என்றால் மாபெரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மாபெரும் அது அந்த பொருளிலும் வரும். மாபெரும் என்பதும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் பன்மொழியாக வரக்கூடிய வார்த்தை. ரெண்டுமே மாபெரும் என்று கூட சரி. இரும் என்பதும் பெரும் என்பதும் ஒரு பொருள் தரக்கூடிய இலக்கிய வார்த்தை. இரும் என்பது பெரும் என்பது நான் இப்போது நடைமுறை பயன்படுத்த. கடக லக்கணம், கடக ராசி, புனர்பூச புனர்பூச நட்சத்திரம் இதுதான் ராமன் பிறந்த நேரம். ராமனுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாம் போட்டு ஜோதிடர்கள் சிலர் ராமன் ஜாதகத்தை தகட்டில் பதித்து அதை வீட்டில் வைத்திருந்தால் மிகவும் நல்லது என்று சொல்லி வீட்டில் வைத்திருப்பவர்கள். அதே ராசி அதே நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாரும் ராமன் ஆகுறது இல்ல. மற்ற கிரகங்கள் எல்லாம் ராமனே ஒரு சிறப்பான. ராமனுடைய ஜாதகத்தில் 5 கிரகங்கள் உச்சம் சொல்லுவார்கள். 5 கிரகம் உச்சம் பெற்ற வேளையில் வேளையில் 5 கிரகம் உச்சம் பெறுவது என்பது ஒரு அபூர்வ நிகழ்வு. அதில் அவன் பிறந்தான். அப்படி அவன் அப்படிப்பட்ட சிறப்பான ஜாதகத்தில் பிறந்தும் கூட அவன் வாழ்க்கை முழுக்க இன்பகரமான வாழ்க்கை என்று சொல்லிவிடும். மிகவும் துயரகரமான வாழ்க்கை என்றுதான் அவனுக்கு வாழ்க்கை. அவனுக்கு பட்டாபிஷேகம் தட்டி போகிறது. வனவாசம் மேற்கொள்கிறான். மனைவியை மாற்றான் தூக்கி கொண்டு போய்விடுகிறான். அவனிடம் போர் செய்ய வேண்டும், போர் செய்து மனைவியை மீட்டு கொண்டு வருகிறான். மீண்டும் மனைவியை பிரிகிறான். இப்படி பார்க்கும் போது ஒரு துயரகரமான வாழ்க்கையாகத்தான் ராமன் வாழ்க்கை தெரியும். ஆனாலும் அவனுடைய அந்த பண்பு நலன்கள், அவனுடைய அந்த புனச்சிறப்பு, அதனால் அவன் மேலோங்கி ஒரு புருஷோத்தமனாக நம் முன்பு அவன் காட்சி அளித்தான். அந்த அடிப்படையில் அவன் மதிக்கப்படக்கூடிய தெய்வீக புருஷனாக மாறியது. மற்றபடி அவனுடைய வாழ்க்கை என்பது சாதாரண மனிதர்கள் படக்கூடிய அவலத்தை விட பேரவலம் வாய்ந்ததாகத்தான். அதனால அவனுடைய பண்பு நலன்கள், அவனுடைய குணச்சிறப்பு, மற்றவர்களை அரவணைத்து சென்ற அவனுடைய பாங்கு, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு புருஷோத்தமனாக நம் கண்முன்பு. பாடல்கள் ஒரு மாதிரி படிச்சுட்டு முடிச்சுக்கலாமா? ஆ முடிச்சு.